Ayo, நம்ம வேணா ஒரு ஒரு பாடலோட நிறுத்திட்டு நம்ம பழைய பாடல்கள் கூட நாங்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் படிச்சு பார்க்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? பாத்துக்கோ. ஐயா, நீங்க மேடையில பேசினா ஏதாவது யூடியூப்ல இருந்தா லிங்க் அனுப்பிச்சு விடுங்க. அந்த மாதிரி பதிவுகள் எதுவும் இது வரைக்கும் ஓ வலைத்தளத்துல பதிவிடல. ஓகே, சரி. அதெல்லாம் சிறு சிறு சிறு சிறு கூட்டங்கள் என்பதனால அதை முறையா பதிவு பண்ணி அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யல. அது அப்படி இப்போது வசிஷ்டர் கூட்டாக நாம் ஒரு பாடலை பார்த்தோம். நீ தகுந்ததைத்தான் சொல்லியிருக்கிறார். இது மிக பொருத்தமானது என்று சொல்லிவிட்டு ராமனை அவர் பாராட்டுகிறார். ராமனுடைய தகுதியை அவர் அந்த ராமனின் தந்தைக்கு முன்பே உயர்த்தி பேசுகிறார். ராமன் அரசாள்வதற்கு ஏற்றவன், அவனுக்கு அனைத்து தகுதிகளும் இருக்கின்றன. இந்த நாட்டின் மக்கள் அனைவரும் தாங்கள் பருகக்கூடிய தாகத்திற்கு பருகக்கூடிய நீரை காட்டிலும் அவனை உவக்கிறார்கள். தங்கள் உயிரை காட்டிலும் அவனை மதிக்கிறார்கள் என்று ராமனை குறித்த உயர்ந்த அபிப்பிராயத்தை வசிஷ்டர் தசரதனிடம் வெளிப்படுத்துகிறார். அவன் அறத்தின் மூர்த்தி, அறத்தின் மூர்த்தியே வந்து அவதரித்திருக்கிறான் என்ற ஒரு சொற்றொடரையும் பயன்படுத்துகிறார் வசிஷ்டர். இப்படி வசிஷ்டரால் மிக உயர்த்தி சொல்லப்படக்கூடிய தன் மகனை கீர்த்தியை கேட்டவுடன் தசரதனுக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டாகிறது. பொதுவாக ஒரு வாக்கியம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், வசிஷ்டர் வாயால் பிரமரிசி பட்டம் பெறுவது என்ற ஒரு வாக்கியம் அனைவரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் வசிஷ்டர் வாயால் புகழப்படுவது என்பது ஒரு உயரிய நிலை. அவர் சும்மா புகழ்ந்து விட மாட்டார், முகஸ்துதி செய்து விட மாட்டார். உண்மையிலேயே தகுதி இருந்தால் மட்டும்தான் அவர் பாராட்டு மொழிகளை வெளிப்படுத்துவார். விஸ்வாமித்திரர் மிக கடுமையாக முயற்சி செய்கிறார். பிரமரிஷி என்ற ஒரு நிலையை அடைந்து விட வேண்டும். வசிஷ்டருடைய வாயிலிருந்தே தன்னை பிரமரிஷி என்று கூறக்கூடிய நிலையை தான் அடைந்து விட வேண்டும் என்று கடுமையாக தவம் முயற்சி செய்து அதில் தோற்று தோற்று பல தோல்விகளுக்கு பிறகு இறுதியில் வென்று அந்த வசிஷ்டராலேயே பிரமரிஷி என்ற பட்டத்தை அவர் பெற்றதாக நாம் விஸ்வாமித்திரருடைய கதையில் வாசிக்கிறோம். எனவே விஸ்வாமித்திரர் அந்த வசிஷ்டர் வாயால் பிரமரிஷி பட்டம் பெற்றது எப்படி உயர்வாக கருதப்படுகிறதோ, எப்படி அவர் உயர்வாக கருதினாரோ, அவ்வாறு அந்த காலத்தில் வசிஷ்டரால் பாராட்டப்படுவதை எல்லோரும் உயர்வாக கருதி இருக்கிறார்கள். ஏனென்றால் வசிஷ்டர் அந்த நிலையில் மிக உறுதியாக இருந்திருக்கிறார். தகுந்தவர்களை மட்டுமே பாராட்டுவது, அருகதை உடையவர்களை மட்டுமே போற்றுவது என்ற அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருந்திருக்கிறார். எனவேதான் அந்த சொற்றொடர் உருவாகி இருக்கிறது. வசிஷ்டர் வாயால் பாராட்டப்படுவது மிக உயர்வாக கருதத்தக்க ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இப்போது தன் மகனாகிய ராமனை வசிஷ்டர் பாராட்டியது தசரதனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தோற்றுவித்து விடுகிறது. பொதுவாக பெற்ற பிள்ளைகள் வாயிலாக பெற்றோர்கள் சில சந்தர்ப்பங்களில் அதிகபட்ச சந்தோஷத்தை உணர்வார்கள், உச்சபட்ச ஆனந்தத்தை அவர்கள் சில தருணங்களில் அடைவார்கள். இது பெற்றோர்களாக இருப்பவர்களுக்கு அனுபவத்தில் நன்றாக தெரிந்திருக்கும். சில தருணங்கள் தங்கள் பிள்ளைகள் செய்த அரிய காரியங்களால் பிள்ளைகள் பெற்ற உயர்நிலைகளால் சில தருணங்களில் மிக்க நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் அந்த பெற்றோர்களுக்கு வந்து சேரும். இது ஒரு பொதுவான இயல்பு. தசரதனை நிலையை பற்றி பார்க்கும்போது, தசரதனும் ராமனால் சில சந்தர்ப்பங்களில் மிக உச்சபட்சமான பரவச மகிழ்ச்சியை அடைந்திருக்கிறான். முதலில் ராமன் பிறந்த அன்று அவன் பெற்ற மகிழ்ச்சி, அதுநாள் வரை புத்திர பேறு வாய்க்காது இருந்த அவனுக்கு ராமன் பிறந்த அன்று மிக உச்சபட்சமான மகிழ்ச்சி கிட்டியிருக்கும். அது ஒரு அனுபவம். அடுத்து அவன் ஜனகனுடைய அரசவையில் அந்த சிவ தனுசை முறித்தானே, அந்த சந்தர்ப்பத்தில் தசரதன் மிக உச்சபட்சமான மகிழ்ச்சியை அடைந்திருப்பான். அடுத்து இன்னும் நாம் அந்த தசரதனுடைய வாழ்க்கையை உற்று நோக்கும்போது, அவன் இன்னொரு நிலையிலும் ஒரு அதிகபட்ச மகிழ்வு நிலையை அடைந்திருக்கலாம். அதாவது அந்த பரசுராமன் ராமனுக்கு சவால் விடும்போது, தன் மகனுக்கு என்னாகுமோ ஏதாகுமோ என்று முதலில் அஞ்சிய தசரதன், பிறகு தன் மகனால் அந்த பரசுராமன் தோற்கடிக்கப்பட்ட உண்மையை அறிந்தபோது எந்த அளவு உச்சபட்சமான மகிழ்ச்சியை அடைந்திருப்பான் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆக இப்படி முக்கியமான ஒரு மூன்று நிகழ்வுகளில் இதுநாள் வரைக்கும் தன் மகனை குறித்த பெருமித உணர்வுக்கும் பெருமகிழ்ச்சிக்கும் தசரதன் உள்ளாகி இருக்கிறார். கம்பர் பாடுகிறார், இப்படி இதற்கு முன்பு அவன் அடைந்த இந்த பெருமகிழ்ச்சி நிலையாகிய இந்த மூன்று நிலைகளை காட்டிலும் இப்போது வசிஷ்டர் ராமனை புகழ்ந்தாரே, ராமனுடைய தகுதியை எடுத்துரைத்து அவனை போற்றினாரே, இந்த தருணத்தில் அவன் மிக அதிக ஆனந்தத்தை அனுபவித்தான் என்று கம்பர் குறித்து காட்டுகிறார். இங்கு நமக்கு ஒரு திருக்குறள் நினைவுக்கு வருகிறது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். தாய் மட்டுமல்ல, தந்தையும் அந்த நிலையை அடைவான் என்று அந்த குறளுக்கு தன் காவியத்தின் போக்கிலேயே ஒரு புதிய உரையை கம்பர் எழுதியிருப்பது போல இந்த இடத்தில் நமக்கு தோன்றுகிறது. அந்த அளவிற்கு அந்த இடத்தை மிகவும் சிறப்பு பட கம்பர் பாடியிருக்கிறார். மற்றவன் சொன்ன வாசகம் கேட்டலும் மகனை பெற்ற அன்றினும் பிஞ்சகன் பிடிக்கும் அப்பெருவில் இற்ற அன்றினும் எரி மழுவாளவன் இழுக்கம் உற்ற அன்றினும் பெரியதோர் உவகையன் ஆனான் என்று பாடுகிறார். பிறந்த அன்று பெற்ற ராமனை பெற்றெடுத்த அன்றையை விட அன்றைய தினத்தை விட சிவதனுசை முறித்த அன்றைய தினத்தை விட பரசுராமனை வென்ற அன்றைய தினத்தை விட வசிஷ்டரார் புகழப்படுகின்ற இன்றைய தினத்தில் தசரதன் மிகப்பெரிய உவகை அடைந்தான் என்று கம்பர் பாடுகிறார். இப்படியாக தசரதனுடைய நிலை இருக்கிறது. அதன் பிறகு தசரதன் தன் மகனுக்கு செய்தி அனுப்புகிறான். தன் மகனை அந்த அரசவைக்கு அழைத்து வரும்படி அமைச்சராகிய சுமந்திரனை அனுப்பி வைக்கிறான். சுமந்திரர் போகிறார், ராமனிடம் செய்தியை சொல்கிறார், உன் தந்தை அழைக்கிறார் என்று. ராமன் அந்த அரசவை மண்டபத்திற்கு வருகிறான். தன்னுடைய மாளிகையில் இருந்து வருகிறார். வந்து சேர்ந்தவுடன் அங்கு இருந்த வசிஷ்டரின் பாதங்களை வணங்கி அவருடைய ஆசிகளை பெறுகிறான். அடுத்து தன்னுடைய தந்தையின் பாதத்தில் விழுந்து வணங்குகிறான். சுமந்திரர் ராமனை அழைத்து வரும்போது என்ன விஷயம் என்று சொல்லி அழைத்து வரவில்லை. உன் தந்தையின் உத்தரவு, அரசவைக்கு வா என்று மட்டுமே சொல்லி அழைத்து வருகிறார். எனவே தந்தை என்ன காரியத்திற்காக தன்னை அழைத்திருக்கிறார் என்று உண்மை தெரியாமலேயே அதை தெரிந்து கொள்ளும் ஆவலுடன் ராமன் வருகிறான். வழக்கம் போல அவன் பெரியோர்களை வணங்கக்கூடிய அந்த மரபின்படி வசிஷ்டரையும் வணங்குகிறான், அடுத்து தன் தந்தையின் பாதங்களையும் வணங்குகிறான். தன்னை வணங்கிய ராமனை தொட்டு எழுப்பி அவனை தழுவிக் கொள்கிறார் தசரதர். தழுவிக் கொள்கிறான் தசரதர். ஒரு தந்தையின் பாசத்தோடு அந்த அணைப்பு இருக்கிறது. இது காட்சி. இதை ஒரு பாடலில் சொல்கிறார். ராமன் வணங்குகிறான், தசரதன் அந்த ராமனை தழுவிக் கொள்கிறான். இது ஒரு காட்சி. இதை ஒரு பாடலில் சொல்லிய உள்ளது உள்ளபடி நடந்த நிகழ்வை அப்படியே சொன்ன கம்பர் இந்த 119வது பாடலில் அப்படி அவன் தழுவியதை, தன் மகனாகிய ராமனை தழுவியதை சாதாரண தழுவல் என்று சொல்லாமல், அது வெறும் அணைப்பல்ல, அது ஒரு பரிசோதனை என்று சொல்கிறார். அந்த அணைப்பையே வேறு ஒன்றாக பார்க்கிறார் கம்பர். அது அணைப்பல்ல, ஒரு தந்தை மகனை அணைக்கக்கூடிய அணைப்பல்ல, அது ஒரு பரீட்சை, அது ஒரு சோதனை என்று சொல்கிறார். அது என்ன சோதனை என்றால், தான் இது நாள் வரைக்கும் பூமியின் பாரத்தை தாங்கியிருக்கிறான் தசரதன் தாங்கியிருக்கிறான் பூபாரத்தை தாங்கியிருக்கிறான் அரசாட்சி பொறுப்பை தன் தோள்களில் சுமந்திருக்கிறான். மிக்க தோள் வலிமை உடையவர்களால் தான் அரச பொறுப்பில் இருக்க முடியும், ஆற்றல் வாய்ந்தவர்களால் தான் அரச பொறுப்பை ஏற்று செயல்படுத்த முடியும். தனக்கு இருக்கிற தோள் வலிமை தன் மகனுக்கும் இருக்கிறதா? அந்த ஆற்றல் உடையவனாக தன் மகன் இருக்கிறானா என்று சோதித்து பார்ப்பதற்காக தன்னுடைய தோள்களையும் மார்பையும் கொண்டு தன் மகனுடைய தோள்களையும் மார்பையும் அளவிட்டு பார்ப்பது போல் அந்த ராமனை அணைத்து கொண்டான் என்று இது கம்பர் இந்த பாடலில் சொல்கிறார். இதுதான் இதனுடைய சாரமான கருத்து. இந்த பாடலினுடைய கருத்து இதுதான். தசரதன் ஒரு தந்தை மகனை அணைப்பது போன்ற சாதாரண அணைப்பை அங்கு நடத்தவில்லை. தன் மகனின் வல்லமையை, தோள் ஆற்றலை சோதிப்பது போல அளந்து பார்த்தான். தன் தோள்களை கொண்டு அவனுடைய தோள்களை அளந்து பார்த்தான் என்று சொல்கிறார். இது கவி ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமாக மாற்றி சொல்லுவார். தசரதன் உண்மையில் தோள்களை கொண்டு தோள்களை யாரும் அளந்து பார்க்க மாட்டார்கள், அப்படி நடப்பது எங்கும் கிடையாது. ஆனால் இவ்வாறு சொல்லுவது ஒரு கவித்துவமான ஒரு உத்தி. இப்படியும் நாம் சில நேரங்களில் பேசுவோம். அன்பான இருவர் ஒருவர் கரத்தை ஒருவர் பற்றும் போது, இவன் அவளுடைய கரத்தை பற்றினான் என்று சொல்லும் போது, அவள் கரத்தை அவன் பற்றினான் என்று சொல்வதை விட தன் கரத்தின் மூலமாக தன் உணர்வுகளையும் உண்மை அன்பினையும் கடத்தினான் என்று சொல்லலாம் என்று நாம் வேறு விதமாக சில நேரங்களில் பேசுகிறோம் அல்லவா. கரங்களை பற்றுவதை கரத்தின் வழியாக உணர்வுகளை கடத்துதல் என்று வேறு விதமாக நாம் அதை நோக்கி பேசுவது போல எங்கு கம்பரும் பேசியிருக்கிறார். சாதாரணமாக பாசத்தோடு அணைக்கிறான் மகனை, ஆனால் அதை சாதாரண அணைப்பாக சொல்லாமல் தன் மகனுடைய அந்த தோள் ஆற்றலை, புஜ பலத்தை தன் தோள்களை கொண்டு அளவிட்டு சோதிப்பது போல செயல் செய்தான் என்று கம்பர் பாடுகிறார். இது ஒரு கவித்துவம் ததும்பும் ஒரு பாடலாக இருக்கிறது. நலம் கொள் மைந்தனை தழுவினன் என்பதென் நளினி, நிலங்கள் தாங்குறும் நிலையினை நிலையிட நினைந்தான், விலங்கள் அன்னத்தின் தோளையும் மெய்த்திரு இருக்கும், அலங்கள் மார்பையும் தனது தோல் மார்பு கொண்டு அளந்தான். நலங்கொள் மைந்தனை தழுவினன் என்பது என் சென்ற பாடலில் அவன் தழுவினான் என்ற அந்த காட்சியை சொல்லிவிடுகிறார். இப்போது இந்த பாடலில் நலங்கொள் மைந்தனை தழுவினன் என்பது என் தசரதன் நலம் நல்ல தன்மைகள் நன்மைகள் மிகுந்திருக்கின்ற தன் மைந்தனை அணைத்து கொண்டான் என்று சொல்வது என்ன? அப்படி சொல்ல வேண்டியமா என்ன? அப்படி சொல்ல வேண்டியதில்லை. அது ஒரு கேள்வி. என் என்ற கேள்வி ஒரு விடையையும் தருகிறது. தன் மகனை தசரதன் தழுவினான் என்று சொல்வது என்ன என்ற கேள்வி தரக்கூடிய பதில் என்னவென்றால், அவன் தழுவவில்லை, சாதாரணமாக அவன் தழுவவில்லை. அப்படியானால் அவன் என்ன செய்தான் என்பதை அடுத்த அடிகளில் சொல்கிறான். அவனுடைய நோக்கம் வெறுமனே மகனை பாசத்தோடு தழுவுவது அல்ல, அவனுடைய நோக்கம் வேறு, அவன் செய்த செயல் வேறு, அது தழுவல் அல்ல என்று அடுத்த அடிகளில் சொல்கிறார். நளினீர் நிலங்கள் தாங்குறும் நிலையினை நிலையிட நினைந்தான். நளினீர் நிலங்கள், நளி என்பது ஒரு உரிச்சொல். நளினீர் என்றால் மிக்க நீர் என்று அர்த்தம். மிக்க நீர், நளிநீர் நிலங்கள் என்றால் மிக்க நீரால் சூழப்பட்ட நிலங்கள். மிக்க நீர், பூமியிலேயே மிகுந்த நீர் உடையது கடல்தான். எனவே நளிநீர் என்பது கடலை குறிக்கக்கூடிய ஒரு சொற்றொடராக வெளிப்படையாக பொருள் தந்து விடுகிறது. அதற்கு சொற்பொருளாக சொல்லுக்கு சொல் பொருள் பார்க்கும் போது நளிநீர் என்பது மிக்க நீர் என்ற பொருளை தருகிறது. அதனுடைய கருத்து சார்ந்த பொருள் என்பது கடல் என்பது. நளிநீர் என்றால் கடல். நளிநீர் நிலங்கள், கடலால் சூழப்பட்ட நிலங்கள் என்பது இங்கு நாடுகளை குறிக்கிறது. நாடுகளை தாங்குறும் நிலையினை நிலையிட நினைந்தான். நிலங்கள் என்பதை நிலப்பகுதிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் தசரதனுடைய ஆட்சிக்கு கீழாக பல்வேறு நிலப்பகுதிகள் இருந்தன. எனவே அதை பண்மையில் கூறியிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரே தேசமாக இருந்ததென்றால் நிலம் என்ற ஒருமையிலேயே சொல்லியிருக்கலாம். இங்கு நிலங்கள் என்று சொல்வதனால் பல்வேறு பகுதிகள் அவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தன, அவனது அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்தன என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அந்த நிலப்பகுதிகளை எல்லாம் தனது ஆட்சியின் கீழ் உள்ள அந்த நிலப்பகுதிகளை எல்லாம் தாங்குறும் நிலையினை நிலையிட நினைந்தான். அவற்றின் ஆளக்கூடிய பொறுப்பை வகித்து அவற்றை தாங்கக்கூடிய நிலை, அந்த பொறுப்பை தாங்கக்கூடிய நிலையினை, அந்த தன்மையினை நிலையிட நினைத்தான், உறுதிப்படுத்த நினைத்தான். ராமனுடைய நிலை எப்படிப்பட்டது என்பதை உறுதிப்படுத்த தசரதன் நினைத்தான். இது கம்பர் கற்பித்து பாடுவது. அப்படி அவன் நினைத்ததாக கம்பர் அப்படி கற்பித்து பாடுகிறார். நிலங்கள் தாங்குறும் நிலையினை நிலையிட நினைந்தான் அப்படி தசரதன் நினைக்கிறான். நினைத்துவிட்டு அவன் அதற்காக என்ன செய்கிறான் என்றால், விலங்கள் அன்னத்தின் தோளையும் மெய்த்திரு இருக்கும், அலங்கள் மார்பையும் தனது தோள் மார்பு கொண்டு அளந்தான். தோளையும் மார்பையும் தனது மார்பு கொண்டு அளந்தான். இதுதான் அது. அது அப்படியே தெளிவான பொருள் பார்க்க வேண்டும் என்றால், அங்கு முதலில் உள்ள அந்த தோளையும் இங்கு இரண்டாவது இங்கு உள்ள மார்பையும் எடுத்துக்கொண்டு தனது தோள் மார்பு கொண்டு அளந்தான். ராமனுடைய தோளையும் ராமனுடைய மார்பையும் தனது தோள்களாலும் மார்புகளாலையும் அளந்து பார்த்தான். தனக்கு இருக்க தனக்கு இருக்கக்கூடிய அந்த மார்பு திடமும் தனக்கு இருக்கக்கூடிய அந்த திண்ணிய தோள்களும் தன் மகனுக்கு இருக்கின்றனவா என்று, தன் மார்பையும் தோளையும் தன் மகனுடைய மார்போடும் தோளோடையும் சேர்த்து அளந்து பார்த்தான் என்று சொல்லுகிறார். அந்த தோள் என்பதற்கும் மார்பு என்பதற்கும் கம்பர் அடைமொழிகள் கொடுத்திருக்கிறார். ராமனுடைய தோளுக்கும் ராமனுடைய மார்புக்கும் அடைமொழிகள் கொடுத்திருக்கிறார். தோளுக்கு என்ன அடைமொழி கொடுத்திருக்கிறார் என்றால், விலங்கல் அன்னத்தின் தோள் என்று சொல்கிறார். விலங்கல் என்றால் மலை என்று அர்த்தம். விலங்கல் என்பது அது ஒரு தொழில் பெயர். விலங்குதல் என்றால் குறுக்கிடுதல் என்று அர்த்தம். மலைக்கு விலங்கல் என்ற ஒரு பெயர் காரணத்தின் அடிப்படையில் வந்திருக்கிறது. மலை ஆங்காங்கே குறுக்கிடுகிறது. நாம் போய்கொண்டே இருக்கும்போது காடுகள் குறுக்கிடலாம். காடுகள் குறுக்கிட்டால் கூட நாம் அந்த காட்டிற்குள்ளாக புகுந்து அந்த பக்கம் சென்று விடலாம். ஆனால் மலை குறுக்கிட்டால் வேறு பாதை கண்டுதான் போக வேண்டும். ஏனென்றால் மலை மிக ஓங்கி உயர்ந்து நிற்கும். எனவே மலை குறுக்கிடுவது மிக பிரதானமான ஒன்றாக இருந்ததனால் மலைக்கே விலங்கல் என்ற ஒரு பெயரை காரணத்தின் அடிப்படையில் நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். விலங்கல் என்றால் மலை என்ற ஒரு பொருள் தரக்கூடியதாக அந்த சொல் அமைந்திருக்கிறது. ஆனால் அதனுடைய அடிப்படை பொருள் குறுக்கிடுதல் என்பதுதான். விலங்கல் குறுக்கிடுதல், குறுக்காக இருத்தலையெல்லாம் விலங்கு என்று. விலங்குக்கு விலங்கு என்று ஏன் பெயர் வந்தது என்றால், மனிதர்களுக்கு முதுகெலும்பு நேராக இருக்கிறது, ஆனால் விலங்குகளுக்கு குறுக்காக இருக்கிறது. கிடைமட்டமாக குறுக்காக இருக்கிறது, குறுக்கிட்டு இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அந்த முதுகெலும்பு அப்படி குறுக்காக அமைந்திருப்பதனால் மிருகங்களுக்கு விலங்கு என்ற ஒரு பெயர், காரண பெயர் நம் முன்னோர்கள் அமைத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு சொல்லையும் நாம் ஆராயும் போது அதற்கு அடிப்படையில் ஒரு காரணம் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். சில பொருட்களுக்கு காரணம் இல்லாமலும் பெயர் சூட்டி இருப்பார்கள். அதை இடுகுறி பெயர் என்று சொல்வார்கள். காரணத்தின் அடிப்படையில் சூட்டப்படுகின்ற பெயர்களுக்கு காரண பெயர் என்று பெயர். இந்த விலங்கல், விலங்கு என்பவை எல்லாம் காரண பெயர்கள். இந்த இடத்தில் விலங்கல் என்பது மலை என்ற பொருளில் வருகிறது. விலங்கல் அன்னத்தின் தோளையும் மெய்த்திரு இருக்க அலங்கல் மார்பையும், தோளுக்கு விலங்கல் அன்னத்தின் என்று அடை கொடுத்தார், மார்புக்கு மெய்த்திரு இருக்கும் அலங்கல் மார்பு என்று அடை கொடுத்து கூறுகிறார். அலங்கல் என்றால் மார்பை, மாலை, அதுவும் ஒரு காரண பெயர் தான். அலங்குதல், அலங்குதல் என்றால் அசைதல். மாலை சூடிக்கொண்டு இருக்கும் போது, பூமாலை சூடிக்கொண்டு இருக்கும் போது அது மார்பில் அசைந்து கொண்டு இருக்கும். நடக்கும் போதும் நகரும் போதும் அது அசையும், அப்படி துவளும். மென்மையான மாலை அப்படி துவளும். அப்படி துவளக்கூடியதாக அசையக்கூடியதாக அது இருப்பதனால் மாலைக்கு அலங்கல் என்ற ஒரு சொல் அதை குறிப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. இங்கு அலங்கல் என்ற சொல் மாலை என்ற பொருளில் வருகிறது. அலங்கல் மார்பு, மாலை சூடப்பட்ட மார்பு, மெய்த்திரு இருக்கும் அலங்கல் மார்பு. திரு என்றால் திருமகள், திருமகள் இருக்கும் மாலை சூடிய மார்பு என்று ராமனுடைய மார்பை கம்பர் வர்ணித்து சொல்கிறார். பொதுவாக அரசர்களுடைய மார்பில் திருமகள் இருப்பதாக சொல்லுவது ஒரு மரபு. அது ஒரு கற்பித்து சொல்லக்கூடிய ஒன்றுதான். உண்மையில் திருமகள் யார் மார்பில் இருக்கிறாள் என்றால், புராண கதைகளின்படி திருமகள் திருமாலின் மார்பில் இருக்கிறாள். இது புராணங்கள் சொல்லக்கூடிய செய்தி. திருமாலின் மார்பில் இருக்கக்கூடிய திருமகளை அரசர்களுடைய மார்பில் அவள் இருப்பதாக பாடுவது புலவர்களுடைய மரபு. அவ்வாறு ஏன் பாடுகிறார்கள் என்றால், அந்த அரசனை திருமாலுக்கு இணையானவனாக உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக அவ்வாறு பாடுகிறார்கள். அவ்வாறு அவர்கள் பாடினாலும் அது போலியானதுதான். உண்மையில் அரசர்களுடைய மார்பில் திருமகள் இல்லை. புராணத்தின்படி திருமாலின் மார்பில் மட்டும்தான் திருமகள் இருக்கிறாள், மற்றவர்கள் மார்பில் இருப்பு இல்லை. ஆனால் இந்த புலவர்கள் இலக்கியத்தில் ஆடவர்களில் சிறந்தவர்களை பற்றி புகழ்ந்து பாடும்போது அவர்களுடைய மார்பில் திருமகள் இருப்பதாக சொல்லி பாடுவது ஒரு மரபு. அது ஒரு உருவகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அது அப்படி திருமகள் இருப்பதாக சொல்வது உருவமாக எடுத்துக்கொள்வதுதான் மிக சரியாக இருக்கும். ஏனென்றால் திருமகள் என்பவள் வெற்றியை குறிக்க வெற்றி வெற்றி ஜெயலட்சுமி என்று சொல்கிறோம் அல்லவா, வெற்றி திருமகள். வீரம் மிக்க ஆடவனுடைய தோள்கள் வெற்றிக்கு காரணமாக இருக்கும் என்பதனால் அந்த தோள்களை உயர்த்தி சொல்வதற்கு அந்த தோள்களில் அந்த மார்பில் திருமகள் இருப்பதாக சொல்வது ஒரு உருவகம். அதை உருவகமாக எடுத்துக்கொள்வதும் உண்டு. அப்படி எடுத்துக்கொள்ளாமல் திருமாலுக்கு ஒத்தவன் இவன், இந்த அரசன், எனவே திருமாலின் மார்பில் திருமகள் இருப்பது போல இவனுடைய மார்பிலும் திருமகள் இருக்கிறாள் என்று சொல்லுவது என்ற கருத்தின் அடிப்படையில் சொல்லுவதும் புலவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது. இரண்டு விதமாகவும் இருக்கிறது. ஒன்று உருவகமாக சொல்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது உண்மையிலேயே திருமகள் இருப்பது போல கற்பித்து பாடுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி கற்பித்து பாடுகிறார்கள் என்றால் அது வெறும் கற்பிதம்தான், அது ஒரு பொய்யான கூற்றுதான். அங்கு உண்மையான திருமகள் இல்லை, இவர்கள் கற்பிக்கின்ற ஒரு திருமகள் அங்கு இருக்கிறாள், அவ்வளவுதான். ஆனால் உண்மையான திருமகள் திருமாலின் மார்பில் மட்டும்தான் இருக்கிறாள். இங்கு ராமன் அந்த திருமாலின் அவதாரம், எனவே ராமனுடைய மார்பில் மற்ற அரசர்களுடைய மார்பில் இருப்பது போல புனையப்பட்ட திருமகள் இருப்பதில்லை. உண்மையான திருமகளே இருப்பாள், இருக்கிறாள் என்பதை சொல்வதற்காகத்தான் மெய்த்திரு இருக்கும் அலங்கல் மார்பு என்ற சொற்றொடரை கம்பர் புரியவிருக்கிறார். அங்கு மெய் என்ற வார்த்தையை சும்மா சாதாரணமாக பயன்படுத்தவில்லை, அதற்குள் இந்த பொருள் தொனிக்கும்படியாக தேர்ந்தெடுத்தே கம்பர் அங்கு அந்த சொல்லை பிரயோகித்திருக்கிறார். உண்மையான திருமகள் ராமனுடைய மார்பில் இருக்கிறாள், ஏனென்றால் உண்மையான திருமகள் திருமாலின் மார்பில் தான் இருப்பாள். இந்த ராமன் அந்த திருமாலின் அவதாரம் என்பதனால் இந்த ராமனுடைய மார்பிலும் அந்த திருமகள் இருக்கிறாள் என்று அதை தெரிவிப்பதற்காக மெய் என்ற அடை சேர்த்து மெய்த்திரு இருக்கும் அலங்கல் மார்பு என்று சொல்கிறார். மெய்த்திரு இருக்கும் அலங்கல் மார்பையும் தனது தோள் மார்பு கொண்டு அளந்தான், தனது தோள்களாலும் மார்புகளாலும் அளந்து பார்த்தான் என்று சொல்கிறார் கம்பர். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். அதாவது தன் மகனை சாதாரணமாக தசரதன் தழுவவில்லை, தன் மகனுடைய தோளாற்றலை அவன் பரிசோதித்து பார்த்தான் என்று கருத்து பொதிய இந்த பாடலை யாத்திருக்கிறார் கம்பர். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இதுல இரண்டாவது மூன்றாவது நான்காவது வரியில் இரண்டு முறை நிலையினை நிலையிட நினைத்தான். ஆமா, தாங்குறும் நிலையினை, தாங்குறும் நிலை என்பது தாங்கக்கூடிய தன்மை என்று அர்த்தம். ராமனுக்கு அந்த தன்மை இருக்கிறதா என்று அந்த தன்மையை, அந்த தாங்குறும் நிலையினை என்பது தாங்கக்கூடிய தன்மையை, தாங்கக்கூடிய தன்மை இருக்கிறதா என்று அந்த தன்மையை நிலையிட நினைத்தான், உறுதிப்படுத்த நினைத்தான். நிலையிடுதல் என்பது உறுதிப்படுத்த நினைத்தான், அல்லது அளந்து பார்க்க நினைத்தான் என்று கூட எடுத்துக்கொள்வார். நிலையிடுதல் என்பது அலைந்து பார்க்க நினைத்தான். அங்கு முதல்ல உள்ள நிலை என்பது தன்மை என்ற பொருளில் வருகிறது. அவனுக்கு அதை தாங்கக்கூடிய சுமக்கக்கூடிய அந்த நிலை, அந்த தன்மை, ஒரு ஒரு தன்மையை நம் நிலை என்று தானே சொல்வோம். அதே போல இப்போது தேர்தல் நிலை என்ன, இப்ப கால நிலை என்ன என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, அதே போல அவனுடைய அந்த தோள் ஆற்றலின் நிலை, அது அந்த நிலை என்ன என்று நிலையிட நினைத்தான், என்று அளந்து பார்க்க நினைத்தான் என்று சொல்கிறான். முன்பு வரக்கூடிய நிலைக்கு அர்த்தம் வேறு, அடுத்து வரக்கூடிய நிலைக்கு அர்த்தம் வேறு. ஆமா, நன்றி. அது கரெக்ட். நிறைய இடத்துல இப்போ நம்ம நிலை என்ற வார்த்தை, அங்க அதே நிலைமை எப்படி இருக்கிறது, நிலை எப்படி ஆ இருக்கு. அதே தான், முதல் முதல்ல உள்ளது அந்த அந்த பொருளில் தான் வருகிறது நிலைமை. அவன் அந்த நிலைமையை அந்த தன்மையை அந்த பொருளில் முதலில் உள்ள நிலை வருகிறது. அடுத்த நிலையிட என்பது அளந்து பார்த்தல் என்ற பொருளில் வருகிறது. அப்புறம் இன்னொன்று தோன்றியது நீங்கள் கொள், அலங்கல் என்றால் பூவுன்னு சொல்றீங்களே, அதிலிருந்து தான் மாலை அலங்காரம், மாலை மாலை அலங்காரம் என்பது மாலை சூடுவதால் அலங்காரம், அதுவும் அலங்கல். அது அது அலங்காரம் என்ற சொல் வட சொல், அது அதற்கான வேர் வேற வேறாக இருக்கும். இது அலங்கல் என்பது தமிழ் சொல், இது தமிழ் மரபுக்கு ஏற்ப வந்த சொல். இதையும் அதையும் நாம் சம்பந்தப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்று கருதுகிறேன். ஏனென்றால் அது அலங்காரம், அது வட சொல், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. அது ஆனால் அலங்கல் என்பது தூய தமிழ் சொல். சரி. ரெண்டையும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டியது. சொல்லும்பொழுது நீங்கள் அலங்கல் கொண்டு நாம் மாலையை அலங்கல் கொண்டு நாம் அழகுபடுத்துவதால் அலங்காரம் போன்று வருவது என்று தோன்றியது முதலில். ஆமாம், அது அப்படி தோன்றது நல்ல விஷயம்தான். இது இது ஒரு சொல்லாவின் சொல்லாய்வினுடைய அடிப்படை இதுதான். எதையும் இன்னொன்றோடு சம்பந்தப்படுத்தி பார்ப்பது, அது சம்பந்தம் இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாம் அடிப்படையிலேயே ரெண்டுமே வெவ்வேறு மொழி சொற்கள் என்பதனால் அந்த சம்பந்தம் இங்கு பொருந்தாமல் போகிறது. அலங்கிருதம் அது அலங்காரம், அது வேற இது வேற. வேற சந்தேகங்கள் இருக்கா? அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, தசரதன் வந்து மற்ற மன்னவர்கள் ஒவ்வொரு முறையும் வெளியூர்லேருந்து மன்னவர்கள் எல்லாம் வரும்பொழுது அவர்களை ஒவ்வொரு மன்னவரையும் கட்டி தழுவும் பொழுது இவர் நமக்கு இணையானவனாக வருவானா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நினைத்து, ராமனை தழுவும் பொழுதும் ஓ இவன் நமக்கு இணையானவனாக வருவானா என்று யோசித்திருக்கிறேன் தோன்றி. மற்றவர்களை அவன் அப்படி பார்க்க மாட்டான், கட்டி தழுவுவது சோதிக்க மாட்டான். மற்றவர்களை சோதிக்கிறதுங்கிறது மற்றவர்களை உயர்வாக மதித்தால்தானே சோதிக்க வேண்டும். அவர்களை அவன் சாதாரணமாகத்தான் நினைப்பான், தனக்கு கீழாக உள்ள சிற்றரசர்களாகத்தான் நினைப்பான். எனவே அவர்களை அவன் தழுவுவதே அரிதாகத்தான் இருக்கும். மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருப்பவர்களை வேண்டுமென்றால் அவன் தழுவுவான். ஆனால் அவர்களை சோதித்து பார்த்திருப்பான் என்று நாம் நினைக்க அங்கு இடம் இல்லை. ஆனால் தனது மகன் அடுத்து அரச பீடத்தில் அமரப்போகிறான், ராஜ்ய பொறுப்பை சுமக்கப் போகிறான். எனவே அவனுக்கு அந்த ஆற்றல் அமைந்திருக்கிறதா என்று சோதித்து பார்த்தான் என்று சொல்வது மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. சரி. இப்படியாக தன் மகனை அரவணைத்துக் கொண்ட தசரதன் அதன் பிறகு மகனிடத்து தான் எடுத்த முடிவை உரைக்கிறான். அங்கு தசரதன் தன் மகனிடத்து தன் முடிவை சொல்லக்கூடிய அந்த காட்சியை கம்பர் பல பாடல்களில் வரிசைப்படுத்தி அப்படியே பாடிக்கொண்டு வருகிறார். எடுத்த உடனேயே நீ அரச பீடத்தில் ஏற வேண்டும், இது என் உத்தரவு என்று சொல்லவில்லை. இங்கு ஒரு தந்தை தன் மகனிடத்து எவ்வாறு ஒரு செயலை இசைவிக்க வேண்டும் என்ற அந்த உளவியல் தன்மையை கம்பர் மிக அழகாக இங்கு இந்த இடத்தில் காட்டுகிறார். சில தந்தைமார்கள் செய்வது போல, தந்தை உத்தரவிட்டால் மகன் கேட்கக்கூடிய கடமை உண்டு எனவே தான் உத்தரவிட வேண்டும் என்று அந்த தொனியில் உத்தரவிடுகிறார்கள் அல்லவா பல தந்தைமார்கள். அந்த தொனியில் தசரதன் ராமனிடம் பேசவில்லை, ஒரு வேண்டுகோள் வைப்பது போலதான் பேசுகிறார். அவன் சொல்லுகிறார், நான் அநேக ஆண்டுகள் அரசாட்சி புரிந்து சோர்ந்து போய்விட்டேன். இந்த ராஜ்ய பாரத்தை சுமந்து சுமந்து மிகவும் வருந்தி போய்விட்டேன். இனிமேல் நான் என் ஆத்மாவுக்கு நல்லுறுதி தேடக்கூடிய தவ வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். வயோதிகமும் என்னை வந்து ஆக்கிரமித்து விட்டது. என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், பெரும் பாரம் ஏற்றப்பட்ட வண்டியை இழுத்து செல்லக்கூடிய நொண்டி மாடு போல் இருக்கிறது என்று சொல்கிறார். அது ஒரு உபமானத்தை சொல்கிறார். பாரம் ஏற்றப்பட்ட வண்டியை இழுத்து செல்லும் நொண்டி மாட்டின் நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவன் பாரம் என்று சொல்லுவது, வண்டியின் பாரம் என்று உருவகித்து சொல்வது ராஜ்ய பொறுப்பு. அது எவ்வளவு சிக்கலானது என்பதை நாம் ஏற்கனவே சென்ற வாரமே பார்த்தோம். அராஜ்யம் ஆளுவது என்பது வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு போகமயமான வாழ்க்கையாக தோன்றும். ஆனால் அந்த பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அது எவ்வளவு சிக்கல் வாய்ந்தது என்பதை நாம் சென்ற வாரமே சான்றுகள் மூலம் பார்த்தோம். எனவே தசரதன் இப்போதும் அந்த ராஜ்ய பொறுப்பின் வருத்தத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஓமானத்தை பயன்படுத்துகிறான். பாரம் ஏற்றப்பட்ட வண்டி, அது அந்த ராஜ்ய பாரத்தை உருவகமாக குறிக்கிறது. அதை இழுக்கின்ற நொண்டி மாடு, கால் ஊனமுற்ற மாடு. அவ்வாறு அவன் தன்னையே சொல்லிக் கொள்கிறான். ஏன் அவ்வாறு சொல்கிறான் என்றால், தனக்கு முதுமை வந்துவிட்டது என்று சொல்கிறான். தனக்கு வந்த முதுமையை அந்த மாட்டினுடைய கால் ஊனத்திற்கு இணையாக்கி தசரதன் பேசுகிறான். அப்படிப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன், பெரும்பாரம் ஏற்றப்பட்ட வண்டியை இழுத்து செல்லும் ஊனப்பட்ட மாட்டின் நிலைமையில் நான் இருக்கிறேன். எனவே இனிமேல் நீ பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் கையில் பொறுப்பை நான் ஒப்படைக்கப் போகிறேன், நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். செய்வாயா ராமா என்று கேட்கிறான். இந்த தொனி மிகவும் நாம் சிந்திக்கத்தக்கது. அங்கு கட்டளையிடும் தொனி இல்லை, ஒரு வேண்டுகோளின் தொனிதான் இருக்கிறது. அதுதான் ஒரு தந்தை எவ்வாறு மகனிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கம்பன் நமக்கு சொல்லாமல் சொல்லக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. அந்த கதையின் போக்கில் அவ்வாறு தசரதனுடைய உரையை அமைக்கிறார். இவ்வாறாக மிகவும் தேர்ந்தெடுத்த சொற்களால் எந்த இடத்திலும் மகனை வற்புறுத்துவது போன்று ஒரு தோற்றம் வந்துவிடக்கூடாது என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு பேசுவது போன்று சொற்களை தேர்ந்தெடுத்து தசரதன் பேசுகிறான். தன் தந்தை சொன்ன அந்த விஷயத்தை ராமன் செவிகளில் ஏற்கிறான். அப்போது ராமனுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்பதை சொல்லக்கூடிய பாடல்தான் இந்த 120வது பாடல். ராஜ்யத்தை இனிமேல் நீ ஏற்று ஆள வேண்டும், இதுதான் தசரதன் சொன்னதின் சாரமான செய்தி. அதை அவன் சுற்றி வளைத்து ராமனிடம் தெரிவித்து விட்டான். நேரடியாக, மகனே, உன்னை நான் அரசனாக்கப் போகிறேன், தயாராக இரு என்று பேசாமல் வேறு மாதிரியாக இதமாக அதை தன் மகனுக்கு தெரிவித்து விட்டான். தெள்ள தெளிவாக ராமனுக்கு அந்த செய்தி போய் சேர்ந்து விட்டது. இப்போது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இவனை வந்து அடைகிறது. இந்த செய்தியை கேள்விப்பட்டால் பொதுவாக மனிதர்கள் என்ன நிலைக்கு ஆளாவார்கள்? பொதுவாக அரச குடும்பத்தில் பிறந்த ஒரு ராஜகுமாரன் இப்படி தனக்கு ராஜ்ய பொறுப்பு வரப்போகிறது என்று கேள்விப்பட்டால் அவன் என்ன நிலையை அடைவான்? அது அந்த ராஜகுமாரனுடைய மனநிலையை பொறுத்து இருக்கிறது. அதிகார ஆசை உடையவனாக அந்த அரச பீடத்தில் இருப்பதை மிகவும் கௌரவமாகவும் மிக உயர்ந்ததாகவும், எல்லோரையும் ஏவல் கொள்ளலாம், தானே அந்த நாட்டின் பிரதானமான நிலையில் இருக்கப் போகிறேன் என்று கருதக்கூடியவனாக ஒருவன் இருப்பானேயானால், ராஜ்ய பொறுப்பு தனக்கு வருகின்ற அந்த கணத்தில் அவன் மகிழ்ச்சியின் உச்சத்தை அடைவான். இந்த மனநிலை இல்லாமல் இதற்கு நேர் மனநிலை உடையவர்களும் இருக்கிறார்கள். ராஜ்ய பொறுப்பு என்பதெல்லாம் சிக்கல் பிடித்த வேலை. வாழ்க்கையில் எப்போதும் ஒரு மிதப்பு நிலையில் இருக்க வேண்டும். எந்த விதமான பொறுப்புகளையும் சுமந்து கொண்டு இருக்கக்கூடாது. இஷ்டப்பட்டால் இஷ்டப்பட்டதை செய்யக்கூடியவனாக, இஷ்டப்பட்ட இடங்களுக்கு அலைந்து திரியக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று கருதக்கூடிய மனநிலை உடையவர்கள் உண்டு. அவர்களுக்கு இது கசப்பாக தெரியும். உனக்கு தான் இந்த பொறுப்பு என்று கேள்விப்படும் போது அது கசப்பாக தெரியும். இப்போது ராமன் நிலை என்ன? ராமன் மகிழ்ச்சியின் உச்சாணி கொம்பில் போய் ஊஞ்சலாட ஆரம்பித்து விட்டானா, அல்லது தந்தையின் அந்த சொல் எட்டிக்காயாக அவன் இதயத்தில் கசந்ததா, என்ன நடந்தது? அதை கம்பன் சொல்கிறான் இந்த பாடலில். காதை அப்பரி சுரை செய்ய தாமரை கண்ணன், காதல் உற்றிலன் இகழ்ந்திலன் கடன் இது என் புணர்ந்தும், யாது கொற்றவன் ஏவியது அது செயல் அன்றோ, நீதி ஏற்கென நினைந்து அப்பணிதலை நின்றான். ராமனுடைய நிலை முன்பு சொன்ன இரண்டு நிலையும் அல்ல, மகிழ்ச்சியின் உச்சிக்கு போன நிலையும் அல்ல. அதை கேட்டு கசந்து பெருத்த நிலையும் அல்ல, இரண்டுக்கும் நடுப்பட்ட ஒரு நிலை. அந்த நிலையை கம்பன் இங்கு சொல்கிறார். தாதை அப்பரிசு உரை செய்ய, தாதை என்றால் தந்தை என்று பொருள். இது பல இடங்களில் இந்த தாதை என்ற சொல் இலக்கியங்களில் பயின்று வரும். வேலன் தாதை என்று சிவபெருமானை பற்றி திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பாடுகிறார். சிவபெருமானை வேலனின் தாதை என்று சொல்கிறார். தாதை என்றால் தந்தை. தந்தை அப்பரிசு உரை செய்ய, அந்த பரிசு, பரிசு என்றால் விதம், அந்த தன்மை. இது நாம் ஏற்கனவே பல பாடல்களில் பார்த்திருக்கிறோம். இந்த பரிசு என்று சொல்லு அது தன்மை என்ற பொருளில் வரும். தந்தை அவ்விதம் உரை செய்ய, அந்த தன்மையில் உரை செய்ய, அல்லது அந்த விதமாக உரை செய்ய, உரை செய்ய அதாவது எடுத்து உரைக்க, எடுத்துரைக்க. தாமரை கண்ணன், தாமரை போன்ற கண்களை உடையவனாகிய ராமன் காதல் உச்சிலன், அதில் அவன் விருப்பமும் அடையவில்லை. ஆ, நமக்கு அரச பொறுப்பு வருகிறது, நாம் அரசனாக போகிறோம், முடிசூட போகிறோம் என்று அதில் அவன் விருப்பமும் அடையவில்லை. இகழ்ந்திலன், அதில் வெறுப்பும் அவன் அடையவில்லை. விருப்பும் இல்லை, வெறுப்பும் இல்லை. அப்படியானால் அவன் என்ன செய்தான்? அதை ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு அதில் விருப்பமும் இல்லை, வெறுப்பும் இல்லை, அதை ஏற்றுக்கொண்டான். எதற்காக ஏற்றுக்கொண்டான் என்பதை அடுத்த வரிகளில் கம்பர் சொல்லுகிறார். கடன் இது என்று உணர்ந்தும் இது தனக்கு உரிய கடமை. கடன் என்ற சொல் கடமை என்ற பொருளிலும் பல இடங்களில் வரும், அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்போது நடைமுறையில் கடன் என்பதை நாம் இந்த பொருளை பிறருக்கு கொடுத்து திரும்ப பெறக்கூடிய அந்த நிலைக்கு மட்டுமே பயன்படுத்துகிறோம். கடன் பாக்கி என்ற அர்த்தத்தில் மட்டும் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். ஆனால் கடன் என்பதற்கு கடமை என்ற பொருள் பல இடங்களில் நெடிகிலும் தமிழ் இலக்கியங்கள் நெடிகிலும் பயின்று வருவதை நாம் பார்க்கிறோம். கடன் இது என்று உணர்ந்து, இது தனக்கான கடமை என்று உணர்ந்தும், யாது கொற்றவன் ஏவியது அது செயல் அன்றோ நீதி இருக்கு என நினைந்து, அதுதான் கடன். ஏனென்றால் அதுதான் அவனுக்கு கடமை. ஏனென்றால் அவன் தான் மூத்த மகன். எனவே மூத்த மகனாக இருக்கக்கூடியவன் தான் பொறுப்பை வகிக்க வேண்டும். அந்த ரீதியில் அது அவனுக்கு கடமையாகிறது. சரி, அப்படி கடமை இல்லாதாக கடமையற்றதாக ஒன்று இருந்தாலும் கூட, அரசனாகிய தந்தை ஒன்றை ஏவினால் அதை செய்வதுக்கு அதை செய்வதுதான் அதை செய்து முடிப்பதுதான் மகனுக்கான அறம். ஆக ரெண்டு முறையிலும் ராமன் தசரதன் சொன்ன அந்த செயலுக்கு உடன்படுகிறான். ஒன்று அவனுக்கான கடமை அது, இரண்டு தந்தை சொன்னது எதுவோ அதை ஏற்று கடைபிடிக்க வேண்டும், பித்ரு வாக்கிய பரிபாலனம் செய்ய வேண்டும். அதுதான் மகனுடைய கடமை, அதுதான் மகனுடைய அறம். எனவே இந்த இரண்டு முறையிலும் ராமன் அதை ஏற்றுக்கொண்டான் என்று கம்பர் இந்த பாடலில் தெரிவிக்கிறார். கடன் இது என்று உணர்ந்தும், அவ்வாறு மனதுக்குள் அதை உணர்ந்தும், அடுத்து யாது கொற்றவன் ஏவியது அது செயல் அன்றோ நீதி ஏற்கு. கொற்றவன் யாது ஏவியது? அரசனாகிய தசரதன் எதை ஏவினானோ, எதை கட்டளையிட்டானோ அது செயல் அன்றோ, அந்த காரியத்தை செய்வது அல்லவா நீதி ஏற்கு. எனக்கு நீதி ஏற்கு என்றால் எனக்கு என்று பொருள். அந்த என் என்பதோடு கு என்ற நான்காம் வேற்றுமை உறுப்பு சேரும் போது நாம் இப்போது எனக்கு என்று பயன்படுத்துகிறோம். அதை எனக்கு இடையில் சாரியை இடம்பெற்று எனக்கு என்று வருகிறது. அகரச்சாரியை வந்து எனக்கு என்று வருகிறது. ஆனால் அப்படி சாரியை வராமல் அந்த கு என்ற நான்காம் வேற்றுமை உருவு என் என்பதோடு சேரும் போது எற்கு என்று வரும். அந்த இன் அந்த இன் இந்த கு வந்து சேரும் போது வள்ளின ரகர ஒற்றாக மாறிவிடும். அதே போல நினக்கு என்பதை நிற்கு என்று சொல்லலாம். இது தமிழ் புணர்ச்சி மரபு. அந்த அடிப்படையில் இங்கு எனக்கு என்று நாம் சொல்லக்கூடிய இன்றைய வார்த்தை அங்கு எற்கு என்று வந்திருக்கிறது. நீதி எற்கு, எனக்கு அதுதான் நீதி என நினைந்தும் என்று மனசுக்குள் சிந்தித்தும் அப்பணி தலை நின்றான். அந்த செயல், அந்த பணி, தசரதன் பணித்த அந்த பணியை தலை நின்றான், ஏற்றுக்கொண்டான். தலை நின்றால் நிற்றல் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல் என்று அர்த்தம். அதாவது பிரதானமாக ஏற்றுக்கொள்ளுதல். தலை என்றால் பிரதானம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது அல்லவா, முக்கியமானது. தலை நிற்றல் என்றால் ஒரு விஷயத்தை முக்கியமாக ஏற்றுக்கொள்ளுதல் என்று அர்த்தம். அவ்வாறு ராமன் தன் தந்தை ஏவிய அந்த பணியை ஏற்றுக்கொண்டான், தலை நின்றான். அதிலேயே முக்கியமாக அவன் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுவதற்கு ஆயத்தமானான் என்ற பொருள் தொனிக்கும்படி அந்த தலை நின்றான் என்ற சொல்லை கம்பர் பிரயோகிக்கிறார். தலை கொள்ளல் என்ற ஒரு சொற்றொடரும் வரும். தலை கொள்ளல் அதுவும் முக்கியமாக ஏற்றுக்கொள்ளுதல் என்ற பொருளில் வரும். தலை கொள்ளல் அந்த செயலை தலை கொண்டான் என்று கம்பர், இதே கம்பர் வேறு சில பாடல்களில் எல்லாம் பாடியிருக்கிறார். தலை கொள்ளல் என்றால் அதை முக்கியமாக ஏற்றுக்கொள்ள, ஏறக்குறைய அதே பொருள்தான் தலை நின்றான் என்பது. முக்கியமாக ஏற்று அதில் உறுதிப்பட அவன் நிற்கிறான் என்று சொல்லுகிறார். தாதை அப்பரி சுரை செய்ய தாமரை கண்ணன் காதல் உற்றிலன் இகழ்ந்திலன் கடனிதென்றுணர்ந்தும் யாது கொற்றவன் ஏவிய ததுசெயல் அன்றோ நீதி ஏற்கென நினைந்தும் அப்பணிதலை நின்றான். இதுதான் பாட்டு, பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, கொற்றவன் என்ற அரசன் தானே? ஆமா, கொற்றவன்னா அரசன். யாது கொற்றவன்? அங்கு அரசனாகிய தசரதன் என்று பொருள் எடுத்துக்கொள்வது. கொற்றவன் என்றால் அரசன். யாது கொற்றவன்? அதாவது அரச கட்டளை, தந்தையின் கட்டளை மட்டுமல்ல இங்கு, அது அரசன் ஏவியதை செய்ய வேண்டியது நாட்டு, அதாவது அரச குடும்பத்தில் உள்ள எல்லோருடைய கடமை. தந்தை ஏவியதை செய்ய வேண்டியதும் இருக்கிறது, அதுவும் அதற்குள் பொதிந்து இருக்கிறது. ஏனென்றால் தந்தையே அரசனாக இருக்கிறான். எனவே தந்தை ஏவியதையும் செய்ய வேண்டும், அரசன் ஏவியதையும் செய்ய வேண்டும், தனது கடமையையும் செய்ய வேண்டும் என்று மூன்றும் அதற்குள் வரும்படி அதை இரண்டு வாக்கியங்களாக சொல்லியிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ யாது என்ற வார்த்தை வந்து எது எது என்று அர்த்தம். கொற்றவன் எது ஏவினான், ஏவியது கொற்றவன் ஏவியது எதுவோ அது செயல் அன்றோ என்று. யாது என்றால் எது என்ற பொருள். எதை ஏவினானோ. சரி. அப்புறம் இங்க தந்தைன்னு சொல்லாம தாதைன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க ஐயா? இல்ல, தாதை என்ற சொல்லும் வழக்கத்தில் இருக்கு. தாதை என்றாலும் தந்தை என்றாலும் ஒரே பொருள் தரக்கூடியதான். தாதை என்பதை வடசொல் என்று ஒரு கருத்து உண்டு. தாதை என்பது தமிழ் சொல் அல்ல, அது வடநூல்களில் தாதை என்ற சொல் பயின்று வருவதனால் அது வடமொழி வார்த்தை என்று ஒரு கருத்து உண்டு. சிலர் தந்தை என்பதனுடைய திரிபுதான் தாதை என்று சொல்லுவதும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் தந்தையை குறிப்பதற்கு தாதை, தந்தை இந்த ரெண்டு வார்த்தை மட்டும் இல்லாமல் இன்னும் பல வார்த்தைகள், தகப்பன் அப்பன், தம் அப்பன் என்பதுதான் தகப்பன் என்றானது. தம் அப்பன், அது தமிழ் வார்த்தை. தம் அப்பன் என்பது தகப்பன் ஆகிவிட்டது. அப்படி பல சொற்கள் இருக்கு தந்தையை குறிக்கிறது. பிதிர், பிதிர் என்றாலும் தகப்பனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது. அது சம்ஸ்கிருத வார்த்தை, அதில் சந்தேகமே இல்லை. பிதிர் என்பது பிதுர்வாக்கிய பரிபாலனம் செய்தான் ராமன் என்று சொல்வார். நன்றி. இதுல மிக முக்கியமான ஒரு ஞான நிலையை கம்பர் சொல்லாமல் சொல்லி இருக்கிறார். எப்போதும் நமக்கு துன்பம் வருவது விருப்பால் அல்லது வெறுப்பால், இந்த ரெண்டாலும் தான் துன்பம் வரும். விருப்பப்பட்டது நம்மை விட்டு போகும்போது துன்பம் வரும், வெறுப்பது நம்மை வந்து அடைந்தால் துன்பம் வரும். நாம் உலகத்தில் அடையக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் காரணம் இந்த விருப்பு வெறுப்புகளாகிய உணர்ச்சிகள் தான். இந்த விருப்பு வெறுப்புகள் தான் மனப்பதிவுகளாக அமைந்து அந்த விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் அந்த ஜீவன் அடுத்த பிறப்பு எடுக்கிறது என்று சொல்வது நமது வைதீக மரபு. எனவே விருப்பு வெறுப்பற்றவனாக ஒருவன் மாறிவிட்டான் என்றால் அதுதான் அவன் பிறவா பெருநிலையை அடையக்கூடிய தன்மை என்று சொல்வது நமது அருளாளர்களுடைய கூற்று. வேண்டா வெறுப்பும் விருப்பும் அந்த வில்லங்கத்தினாலே விளையும் ஜனனம், ஆண்டான் உரைத்தபடியே சற்று அசையாது இருந்துகொள் என்று தாயுமானவர் பாடுகிறார், வேண்டாம் விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம், விருப்பாலும் வெறுப்பாலும் தான் ஜனனம் நடந்து கொண்டே இருக்கிறது, மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய நிலைக்கு மனிதன் உள்ளாகி கொண்டே இருக்கிறான், அந்த பதிவுகள் அடுத்தடுத்து அவனை பிறக்க வைத்து கொண்டே இருக்கின்றன. இந்த வெறுப்பும் விருப்பும் இல்லாமல் அவன் சமநிலை அடைந்து விட்டான் என்றால் அவனுக்கான மனப்பதிவுகள் எதுவும் இருப்பதில்லை. அவன் அதன் பிறகு அந்த பிரபஞ்ச பெரும் சக்தியில் ஒன்று கலந்து விடுகிறான். நதி கடலில் சங்கமித்து விடுகிறது, அதன் பிறகு அங்கு பிறப்பு இருப்பதில்லை. இது நமது அருளாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை செய்தி. அந்த நிலையில் ராமன் இருந்தான் என்று கம்பர் இங்கு சொல்லாமல் சொல்லிவிடுகிறார். ராமன் ஞான நிலையில் இருந்த ஒரு புருஷோத்தமன் என்பதை இந்த இடத்தில் கம்பர் நமக்கு உணர்த்துகிறார். அதன் மூலம் நமக்கு ஒரு பாடமும் கற்பிக்கிறார். ராமன் எப்படி மிகப்பெரிய ஒரு அரச செல்வம் தன்னை வந்து அடைந்த போது அதை அவன் வெறுக்கவும் இல்லை விரும்பவும் இல்லை என்று இருக்கிறானோ, அதை போல நாமும் இருந்தோம் என்றால் நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் வந்து அடையும் போது அதை சாதாரணமாக ஏற்றுக்கொண்டு, துன்பங்கள் வரும்போதும் அதை இதுதான் இறைவனுடைய ஏற்பாட்டின்படி நமக்கு வரக்கூடியது என்று அதையும் ஏற்றுக்கொண்டு சமநிலையில் இருந்தோமானால் வாழ்க்கையில் மிகப்பெரிய அலைக்கழிப்பு என்பது நமது உள்ளத்தில் ஒருபோதும் ஏற்படாது. எப்போதும் சாந்த நிலையில் அமைதி நிலையில் நாம் இந்த வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளலாம். அந்த ஒரு பாடத்தையும் இங்கு கம்பன் நமக்கு கற்பிக்காமல் கற்பித்து விடுகிறான். அப்படியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதில் வேற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஐயா, அந்த யாது கொற்றவன் ஏவியது அது செயல் அன்றோ, அது மட்டும் இன்னொரு முறை கூற முடியுமா ஆமா, ஐயா? அதை இப்போ இந்த காலத்துக்கு ஏற்றபடி அதையே வாக்கியத்தில் அமைத்து சொல்ல வேண்டும் என்றால், கொற்றவன் எதை கட்டளையிட்டானோ அதை செய்வது அல்லவா எனக்கு அறம். அது அப்படியே இன்றைய எளிய வார்த்தைகளே சொல்லலாம். கொற்றவன் அதாவது அரசன் எதை கட்டளையிட்டானோ, யாது என்பது எதை என்ற பொருளில் வருகிறது, எதை கொற்றவன் எதை ஏவியது, எதை கட்டளையிட்டானோ அது செயல் அன்றோ, அதை செய்வது அல்லவா ஏற்கு நீதி எனக்கு நீதி. அவர் பொருள் எடுத்துக்கணும். சரி. அடுத்த பாடல் போவோம். இவ்வாறாக ராமன் தன் சம்மதத்தை தெரிவித்து விடுகிறான். தசரதன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறான். தசரதனுக்கு ஏன் இந்த சந்தேகம், இப்படி ஒரு கேள்வி வரும். தன் மகன் ஏற்றுக்கொள்வான் என்ற ஒரு உறுதியில் அவன் இருந்திருக்கலாமே. தசரதன் இவ்வாறு அவன் வேண்டியதை பார்த்தால் தன் மகன் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ என்ற ஒரு சந்தேகத்தோடு பேசியது போல தோன்றுகிறதே என்று காவியத்தை படிக்கும் போது நமக்கு தோன்றுகிறது. தசரதனுடைய அந்த உரையாடலை பார்க்கும் போது நமக்கு அப்படி தோன்றுகிறது. ராமன் ஒருவேளை ராஜ்ய பொறுப்பை ஏற்காமல் விட்டு விடுவானோ என்ற சந்தேகம் தசரதனுக்கு இருப்பது போல தசரதனுடைய வார்த்தைகளில் இருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏன் அவ்வாறு அவனுக்கு அந்த எண்ணம் தோன்றியது என்று பார்க்கும்போது இதற்கு கம்பராமாயணத்தில் விடை இல்லை. இதற்கு யோக வாசிஷ்டம் என்ற ஒரு நூலில் விடை இருக்கிறது. அது வசிஷ்டர் ராமனுக்கு உபதேசித்த தத்துவங்கள் அடங்கிய ஒரு நூல். அது முழுக்க அத்வைத தத்துவம் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு நூல் அது. அது மிக பிரசித்தி பெற்ற நூல், அத்வைத வேதாந்தத்தில் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய நூல் அது. அதில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. ராமனுக்கு 16 வயது வரும்போது அவன் தன் நாட்டில் உள்ள பல நகரங்களையும் சுற்றி பார்க்க போகிறான். நகரங்கள், கிராமங்கள் என்ற அனைத்து இடங்களையும் சுற்றி பார்க்க போகிறான். சுற்றி பார்த்து விட்டு வந்த அந்த இளைஞனான ராமனுக்கு மிகப்பெரிய விரக்தி உணர்வு தோன்றிவிடுகிறது. எப்படி நாம் புத்தருடைய கதையில் படிக்கிறோம் அல்லவா, புத்தர் அரண்மனைக்குள்ளேயே இருந்தார், அரண்மனையை விட்டு வெளியே வந்தவுடன் நோயாளி கண்ணில் தென்பட்டான், மரண ஊர்வலத்தை பார்த்தான். அப்படி வாழ்க்கையின் எதிர்மறை நிலைகள் சிலவற்றை அவன் பார்த்தான். அதனால் புத்தனுக்குள் மிகப்பெரிய விரக்தி உணர்வு தோன்றிவிட்டது என்று புத்தருடைய கதையில் நாம் படிக்கிறோம் அல்லவா. அதே போல ராமனுக்கும் மிகப்பெரிய விரக்தி உணர்வு உண்டாகி விடுகிறது. அவன் தேசத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று வரும்போது சில இடங்களில் கோலாகலங்கள், மகிழ்ச்சியின் உச்சநிலை இவற்றை பார்க்கிறான். சில இடங்களில் இறப்பு, துன்பம், துயரம் இவற்றின் மிகுந்த நிலையை பார்க்கிறான். இப்படி வாழ்க்கையின் எதிரெதிர் தன்மைகளை பார்த்து அவனுக்கு ஒரு அதிர்வு உண்டாகிறது. இது என்ன வாழ்க்கை, அர்த்தமற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. இப்படி வாழ்ந்து விட்டு கடைசியில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு நாள் இறப்பின் மடியில் போய் நாம் கண் துயிலத்தானே வேண்டியிருக்கிறது என்று அவனுக்கு ஒரு பெரிய விரக்தி உணர்வு வந்து விடுகிறது. எனவே அன்றைய தினம் முதல் அவனுக்கு உணவு மீது நாட்டம் ஏற்படவில்லை, விளையாட்டின் மீது நாட்டம் ஏற்படவில்லை, கல்வியின் மீது நாட்டம் ஏற்படவில்லை. அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய மனநிலையை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதை மற்றவர்கள் எல்லோரும் கவனித்து தசரதனிடம் சொல்லுகிறார்கள். தன் கண்மணியான ராமன், இளைஞனான ராமன் அவ்வாறு மனச்சோர்வுக்கு உள்ளாகி இருப்பது தசரதனை மிகவும் வருத்துகிறது. அவன் கேட்டு பார்க்கிறான், அதற்கு ராமன் தகுந்த பதில் சொல்லவில்லை. என்னால் சொல்ல முடியவில்லை, ஏன் என் மனம் இந்த நிலையில் இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியவில்லை என்று தன் தந்தைக்கு சொல்லிவிடுகிறான். பிறகு வசிஷ்டரை தசரதன் தன் மகனிடத்து அனுப்பி வைக்கிறான். தன் மகனுடைய மனநிலை அறிந்து அவனுடைய மனநிலையை தேற்ற வேண்டும் என்று அனுப்பி வைக்கிறான். வசிஷ்டர் வருகிறார், ராமனிடம் பேசும் முறைப்படி பேசி அவனுடைய மனதில் வந்திருக்கக்கூடிய அந்த விரக்தி உணர்வை அவர் புரிந்து கொள்கிறார். அந்த விரக்தி உணர்வு தான் தத்துவ ஞானம் பெறுவதற்கான மிக அடிப்படை. அந்த விரக்தி உணர்வு உண்மையான ஆன்மீக தேடல் உடைய எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்தே தீரும். உண்மையில் அந்த விரக்தி வந்த பிறகுதான் உண்மையான தத்துவ ஞானத்தின் பால் மனம் திருப்பப்படும். அல்லது இந்த லௌகிக சுகபோகங்களையே பெரிதாக கருதி அதிலேயே மனம் தோய்ந்து ஒரு மயக்கத்திலேயே எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக வாழ்க்கை முற்றுப்பெற்று விடும். அந்த விரக்தி வந்தால்தான் இந்த உலகியலுக்கு அப்பால் ஏதாவது உண்மை இருக்கிறதா, சாரமற்ற இந்த வாழ்க்கைக்கு அப்பால் சாரமுள்ள ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்ற ஒரு தேடல் வரும். அது ஆக அந்த விரக்தி என்பது ஆன்மீக பாதையின் முதல் படி என்று சொல்லலாம். அது ராமனுக்கு வந்துவிட்டது. அதை வசிஷ்டர் கவனிக்கிறார். வசிஷ்டருக்கு ஒரு விதத்தில் மகிழ்ச்சி. தன் மாணவனாகிய ராமனுக்கு ஆன்மீக பக்குவம் வரக்கூடிய நிலையும் வந்துவிட்டது. அவனுக்கு இந்த வாழ்க்கையை குறித்த ஒரு கசப்புணர்ச்சி தோன்றியிருப்பது அவன் தத்துவ ஞானம் அடை தத்துவ ஞான பாதையில் பயணிப்பதற்கான நல்ல அறிகுறி என்று அவர் உணர்ந்து கொள்கிறார். அதன் பிறகு அவனுக்கு இந்த வாழ்க்கை என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன, உடலும் ஆன்மாவும் எவ்வாறு பிறப்பெடுக்கின்றன, மரணத்திற்கு பிறகு மனித நிலை என்ன, மரணம் என்பது என்ன, ஜனனம் என்பது என்ன என்றெல்லாம் பல்வேறு அரிய தத்துவங்களை விளக்கி சொல்லி அவனுக்கு தெளிவு ஏற்படுத்துகிறார். அந்த தெளிவு வந்த பிறகு ராமன் இயல்பு நிலைக்கு மீண்டான் என்று அந்த யோக வாசிஷ்டம் என்ற நூலில் ராமனை குறித்த ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. அந்த சம்பவத்தின் நினைவு தசரதனுக்கு இருந்திருக்கலாம். தன் மகன் ஒரு காலத்தில் இந்த ராஜ்ய சுகபோகங்களில் விரக்தி அடைந்து கசப்புற்று உண்ணாமல் உறங்காமல் எந்த வேலையும் செய்ய பிடிக்காமல் பித்து பிடித்தவன் போல் இருந்தவன் ஆயிற்றே, அந்த நிலைமை இன்னும் அவன் மனதுக்குள் இருக்குமோ? அப்படி இருந்தால் அரச பீடத்தில் ஏறி அமர்வாயாக என்று சொன்னால் எனக்கு அரச பீடம் பிடிக்கவில்லை, ஆரண்யத்தில் வாழக்கூடிய தவம்தான் பிடிக்கிறது என்று புறக்கணித்து போய்விடுவானோ என்ற சந்தேகம் தசரதனுக்கு இருந்திருக்கலாம். எனவேதான் அந்த சந்தேக துணியிலேயே ராமனிடம் பேசுவது போல இந்த பகுதி அமைந்திருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ராமன் தெளிவு பெற்றவனாக ஆகிவிட்டான் என்பதனால், விருப்பு வெறுப்பு இரண்டும் அற்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டான் என்பதனால், அவன் அதை தன் கடமை என்றும் அரசனாகிய தந்தையின் சொல்லை தட்டாமல் ஏற்று நிறைவேற்றுவது தனக்கான அறம் என்றும் கருதி அதை ஏற்றுக்கொண்டான் என்று கம்பர் சொல்லுகிறார். மிக ஒரு நல்ல ஒரு பாடல் இது. ஐயா, இந்த யோக வசிஷ்டம்னு நீங்க சொன்ன நூல் பகவத்கீதை மாதிரின்னு வச்சுக்கலாம் ஐயா? வைத்துக் கொள்ளலாம். பகவத்கீதை இதற்கும் பிரதான வேறுபாடு என்னவென்றால், பகவத்கீதை எல்லா விதமான மார்க்கங்களை பற்றியும் பேசும். அதில் நாம் பக்தி மார்க்கத்தையும் பார்க்கலாம், யோக மார்க்கத்தையும் பார்க்கலாம், ஞான மார்க்கத்தையும் பார்க்கலாம். இப்படி பல்வேறு நிலைகளை பகவத்கீதை பேசும். அது ஒரு தொகுப்பு என்று சொல்லலாம் பகவத்கீதை. யார் யாருக்கு எது தேவையோ அதை பகவத்கீதையிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். கர்மம் தான் முக்கியம், கர்மயோகம் தான் முக்கியம் என்பவர் கர்மயோகத்தை அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்படி பகவத்கீதை பல்வேறு பரிமாணங்கள் உடையதாக இருக்கிறது. ஆனால் யோக வாசிஷ்டம் என்பது, அது யோக வாசிஷ்டம் என்று சொல்லப்பட்டாலும் கூட அது தமிழில் ஞான வாசிஷ்டம் என்று அந்த காலத்திலேயே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது பாடலாக. அது ஞானத்தை தான் மையப்படுத்தி பேசியிருக்கிறது. ஞானம், அதாவது அதுவும் அத்வைதம் சார்ந்த ஞானம். ஞானம் என்றால் விசிஷ்டாத்வைதிகளும் ஞானத்தை பற்றி பேசுகிறார்கள், துவைதிகளும் ஞானத்தை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் இந்த யோக வாசிஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஞான வாசிஷ்டத்தில் அத்வைத கோட்பாட்டின் அடிப்படையில் ஞானம் பேசப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த நூலுக்குரிய தனித்துவமான இயல். சரி. ஐயா, நேரமும் முடிவடைந்து விட்டது. உங்களுக்கும் சரி, உடல்நிலை எல்லாரும் சரியில்லாதனால நம்ம வாசித்து விடலாம். எல்லாரும் ஒரு முறை வாசித்து விடலாம். சரி, படிக்கிறீங்களா? பிரகாஷ், கமலா, சாந்தகுமார். பதினெட்டு லேண்டுல படிக்கலாம். பதினெட்டா பத்தொன்பது? பதினெட்டு லேண்டு இல்ல, 19 தான். 19? ஓகே, நான் படிக்கிறேன். நீங்க படிக்கிறீங்களா கமலா? நீங்க படிங்க, நீங்க படி.